I'm so glad the Lord has allowed us to gather here this morning. இந்த காலவேளையிலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருப்பதற்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். In John chapter 17 verse 11 யோவான் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே the last portion there is this phrase அந்த கடைசி பகுதியிலே அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் it says that they may be one even as we are. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. So they may be one even as we are. அவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. So here Lord Jesus Christ is praying for his disciples just the night before he went through the physical you know torture and he was crucified and he died. அந்த சரீர பிரகாரமான துன்புறுத்தலுக்கும் சிலுவை மரணத்திற்கும் அந்த அது கடந்து போவதற்கும் முதல் நாள் இரவிலே தம்முடைய சீஷர்களை குறித்து ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ணுகிறார். So he prays know that these disciples may be one just like how God the Father and God the Son our Lord Jesus Christ they are one பிதாவும் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போலவே இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறார். So we'll read that whole verse John 17:11 இந்த முழு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். யோவான் 17 அதிகாரம் 11வது வசனம் I am no longer in the world and yet they themselves are in the world And I come to you, Holy Father, keep them in your name, the name which you have given me, that they may be one even as we are. Naan ini ulagathil iren, ivargal ulagathil irukkirargal, naan ummidathirku varugiren, parisutha pidave, neer enakku thandavargal, nammai pola onraai irukkumbadikku, neer avargalai ummudaiya naamathinale kaathukollum. So, the prayer of our Lord Jesus Christ is that we should be kept pure and undefiled by the world just like them ஆண்டவர் நம்மை குறித்த ஜெபம் என்னவாய் இருக்கிறது என்றால் நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த உலகத்தினுடைய எல்லா கரைகளுக்கும் நீங்கி பரிசுத்தமாய் நாம் காக்கப்பட வேண்டும் The Lord says I am no longer in the world but these people are in the world ஆண்டவர் சொல்கிறார் நான் இனி இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை ஆனால் இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் You have to keep them in your name பிதாவே இவர்களை நீர் உம்முடைய நாமத்திலே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் They should not be defiled, you know, by this world. அவர்கள் இந்த உலகத்தினாலே கரைபடுத்தப்பட கூடாது. Only then they will become one even as God the Father and God the Son are one. அப்பொழுது மாத்திரமே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க முடியும். If you are, you know, soaked with sin in the world, நீங்கள் பாவத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்திலே ஊறி போனவர்களாய் இருப்பீர்கள் என்றால் You can't expect the Lord to make you one like how God the Father and God the Son are one. அப்படி இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் ஒன்றாய் இருக்கிறது போல உங்களை தேவன் ஒன்றாக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. We can read further John 17:12 onwards. நாம் தொடர்ந்து நாம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். While I was with them I was keeping them in your name which you have given me and I guarded them not one of them perish. But the son of perdition so the scripture would be fulfilled naan avargaludane kuda ulagathil irukkil avargalai ummudaiya naamathinale kaathukondeen neer enakku thandavargalai kaathukondu vandhen vedavaakiyam nerivera thakkadhaga kettin magan kettu ponaane ellamal avargalil oruvanum kettu pogavillai so from this passage it is very clear that it is not only Judas Iscariot who was tempted to be a person of the world but every disciple was tempted to be a person of this world இந்த பகுதியிலிருந்து நமக்கு மிகவும் தெளிவாய் விளங்குகிற ஒரு காரியம் என்னவென்றால் யூதாஸ்காரியோத்து மாத்திரம் அவன் கெட்டு போகும்படி சோதிக்கப்படவில்லை அந்த சீஷர்களிலே ஒவ்வொருவரும் கெட்டு போவதற்கு சோதிக்கப்பட்டிருந்தார்கள் பட் தி லார்ட் சேஸ் இன் யுவர் நேம் ஐ கார்டட் தெம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உம்முடைய நாமத்தினாலே நான் இவர்களை காத்துக்கொண்டேன் சோ ஹவ் டிட் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கீப் தெம் இன் தி நேம் ஆஃப் தி ஃாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை பிதாவினுடைய நாமத்தினாலே எப்படி காத்து கொண்டார் Judas Iscariot he perished யூதாஸ் காரியத்து அவன் கெட்டு போனான் but the others they you know were preserved ஆனால் மற்றவர்கள் அவர்கள் காக்கப்பட்டார்கள் so in verse 13 and 14 he gives the reason for that அதற்கான காரணத்தை 13 14 வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார் but now I come to you and these things I speak in the world so that they may have my joy made full in themselves இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன் I have given them your word and the world has hated them because they are not of the world even as I am not of the world நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. So Jesus Christ gave his word to the disciples. அவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தையை சீஷர்களுக்கு கொடுத்தார். And when the disciples heard the word of the Father through the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினுடைய வார்த்தையை சீஷர்கள் கேட்டார்கள். They accepted that. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். But Judas Iscariot did not accept it. ஆனால் யூதாஸ் காரியோத்து ஏற்றுக்கொள்ளவில்லை. But because these people accepted it, they were in the world but they were not of the world. அவர்கள் அப்படி பிதாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் உலகத்தார் அல்லாது வாழ்ந்தார்கள். So that is why people of the world will hate the disciples of the Lord. அதனால் தான் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை வெறுத்தார்கள். And the Lord prays in verse 15, I do not ask you to take them out of the world but to keep them from the evil one. ஆண்டவர் 15 ஆம் வசனத்திலே ஜெபிக்கிறார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். So Lord Jesus Christ will give us his word so that you know you will listen to that. You will not be defiled by this world. You will be kept by the in the name of the Father. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவினுடைய வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் உலகத்தால் நாம் கரைப்படாமல் நாம் காத்துக்கொள்ளப்படுவோம். ஸோ இஃப் யூஆர் பீப்புள் லைக் தட், நாட் டிஃபைல்ட் பை த வேர்ல்ட், தென் யூ வில் பிகம் ஒன் வித் த ஃபாதர் அண்ட் வித் த சன். இப்படி உலகத்தால் கரைப்படாத ஜனங்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அப்பொழுது பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாக இருக்க முடியும். வி ரீட் இன் ஜான் 17:20 ஆன்வர்ட்ஸ். நாம் இதே அதிகாரத்தில் 20 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். I do not ask on behalf of these alone but for those who believe in me through their word. நான் இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளுகிறேன். So Lord Jesus Christ is going one step further in his prayer to the Father. தன்னுடைய பிதாவோடு ஏறெடுக்கிற ஜெபத்திலே இன்னும் ஒருபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னேறி செல்கிறார். He is praying for people like us. நம்மை போன்ற ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். For us who we have heard through the 12, who heard the message and they passed it down to the generations, we have heard. So Lord is praying for us also. அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக வழிவழியாக வந்த வார்த்தையை கேட்ட நமக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கிறார். Verse 21, that they all may be one, even as you Father are in me and I in you, that they may also be in us, so that the world may believe that you sent me. 21st வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். So here the Lord gives a reason why he wants us to be having that unity. நாம் ஏன் இப்படி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். It is so that the world may believe that God the Father sent God the Son our Lord Jesus Christ. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று உலகம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை சொல்கிறார். So if the world does not believe God the Father sent God the Son, இந்த உலகம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறதில்லை. If they don't believe then it means that we are not showing that unity. அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அதற்கான காரணம் என்னவென்றால் நாம் அந்த ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை காண்பிக்கவில்லை என்பதுதான் காரணம். There is some defilement in us by the world. இந்த உலகத்தால் நமக்கு ஏதோ ஒரு கறை உண்டாக இருக்கிறது. We are not one with the Father and the Son. நாம் பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாக இருக்கவில்லை. We are not one with the disciples whom the Lord has given us. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சீஷர்களாகிய மற்றவர்களோடு நாம் ஒன்றாக இருக்கவில்லை. That is why the world does not believe. அதனால் தான் இந்த உலகம் விசுவாசிக்கிறதில்லை. But then the Lord prays that we will become one. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். So I am really praying that the Lord will work in each one of our lives. நான் உண்மையாவே ஜெபிக்கிறேன், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். That we'll be separate from the world, we'll be kept by the name of the Father and we'll not be defiled by the world. நாம் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் கரைபடாதவர்களாய் பிதாவுடைய நாமத்தினாலே காக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். And we'll become one even as Father and the Son are one. அப்பொழுது பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் ஒன்றாக இருக்க முடியும். Verse 22. 22வது வசனம். The glory which you have given me I have given to them that they may be one just as we are one. நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். I in them and you in me that they may be perfect in unity so that the world may know that you sent me and love them even as you love me. 23வது வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். So this is, you know, the Lord's prayer is that we should be perfected in unity. ஆண்டவருடைய விருப்பம் ஜபம் என்னவென்றால் நாம் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். I in them, you in me. நீர் என்னிலும் நான் உம்மிலும் அவர்களிலும். So you know, the one thing is that we, the world will know that the Lord sent, Father sent the Son for us. பிதா நமக்கென்று குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார் என்பதை ஒரு காரியத்தின் மூலமாக இந்த உலகம் அறிந்து கொள்ளும். And also that the Father loves us even as he loved Jesus Christ. இன்னொரு காரியத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளும், அது என்னவென்றால் இயேசு பிதா இயேசுவை நேசித்தது போலவே நம்மையும் நேசிக்கிறார் என்ற காரியம். This you know, Brother Zach has explained to us many times. இந்த காரியத்தை சகோதர சகரியாப்பன் அவர்கள் அநேக தடவை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். The fact that the Father loves us just like how he loved Jesus. பிதா இயேசுவை நேசித்தது போலவே நம்மை நேசிக்கிறார் என்ற ஒரு உண்மை. So I wanted to, you know, look at this word, the verse 22, the glory which you have given me, I have given to them. இந்த 22 வசனத்திலே நான் வாசிக்கிறபடி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். He says, you know, the glory which the Father gave him is given to us so that we'll be one just as they are one. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஜெபிக்கிறார். But you know that, you know, God does not share his glory with anyone. நமக்கு தெரியும் தேவன் தம்முடைய மகிமையை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறதில்லை. We know that we should not touch the glory of God. நமக்கு தெரியும் நாம் தேவனுடைய மகிமையை தொடக்கூடாது என்று. We read that in Isaiah 48 verse 11. அதை நாம் ஏசாயா 48:11 வாசிக்கிறோம். Isaiah 48 verse 11 it says, for my own sake I will act, for how can my name be profaned and my glory I will not give to another. ஏசாயா 48:11 என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். So when in Isaiah we read that God will not share his glory with anyone, then what is this glory which Jesus Christ is telling that, you know, he will give to us? நாம் ஏசாயாவிலே பார்க்கிறோமே, என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் இந்த மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சீஷர்களிடத்தில் சொல்கிறாரே, அப்படி அது என்றால் அந்த மகிமை என்ன? Verse 22, you read again, the glory which you have given me, I have given to them. 22 வசனத்திலே நாம் வாசிக்கலாம், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். So what is this glory which Jesus Christ has given to us? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை என்ன? What the Father gave him. பிதா இயேசு கிறிஸ்து கொடுத்த மகிமை என்ன? It is the eternal life. அது நித்திய ஜீவன். Or the divine nature. அல்லது திவ்ய சுபாவம். We read in John 10:10. அதை நாம் யோவான் 10:10 வாசிக்கிறோம். The thief comes only to steal and kill and destroy. I came that they may have life and have it abundantly. John 10:10. யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். So the Lord wants us to give, you know, an abundant overflowing life full of joy. ஆண்டவர் நமக்கு ஒரு பொங்கி வழிகிற சந்தோஷத்தினால் நிறைக்கிற ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறார். Yeah, so that is the glory which the Lord wants to give us. அந்த அதுதான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற மகிமை. You read in 2 Peter chapter 1. 2 பேதுரு 1-லே நாம் வாசிக்கிறோம். Verse 3. 3வது வசனம். Seeing that his divine power has granted to us everything pertaining to life and godliness through the true knowledge of him who called us by his own glory and excellence. 2 பேதுரு 1:3, தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. So here in this verse it says, you know, that he has called us by his own glory and excellence. இங்க நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே அவர் தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். So what is that glory which the Lord wants to give us? நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற அந்த மகிமை என்ன? Verse 4 it says, for by these he has granted to us his precious and magnificent promises so that by them you may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world by lust. 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சோ டு பார்ட்டேக் ஆஃப் தி டிவைன் நேச்சர் இஸ் வாட் தி லார்ட் ஹஸ் கால்ட் அஸ் the glory which he wants to give us divya svabhavathukku pangullavargalaga vendum engra adhudan devan namak kodukka vendum endru virumbugira andha magimai. You know, all the time you'll be overcoming evil with good. Ella samayathilum neengal theemai nanmayinale velugireergal. You know, people in the world, they do, you know, evil even if you are good. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நீங்கள் நன்மை செய்தாலும் கூட அதற்கு மாறாக தீமை செய்கிறார்கள். Even I have seen myself, you know, sometimes I, when people have done good for me, I have done evil. என்னிலே கூட நான் பார்த்திருக்கிறேன், முற்காலங்களிலே நம் பிறர் எனக்கு நன்மை செய்த போதும் கூட நான் தீமை செய்திருக்கிறேன். But here the Lord is telling your salvation, your divine nature is to overcome all evil with good. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பு அதாவது திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுதல் என்னவென்றால் அந்த தீமையை நன்மையினாலே வெல்லுகிறது தான் என்று சொல்லுகிறார். So if you will be able to offer your body as a living sacrifice in every temptation, that will be, you know, partaking of the glory of God. ஒவ்வொரு சோதனையிலும் உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்பீர்கள் என்றால் அதுதான் திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுதலாகும். That's the abundant eternal life. அதுதான் மிகவும் பரிபூரணமான நித்திய ஜீவனாய் இருக்கிறது. And when you are, you know, involving yourself in the religious activities, நீங்கள் இப்படி மத சம்பந்தமான ஒரு காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், like giving, fasting, praying, கொடுக்கிறது, உபவாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இது போன்ற காரியங்கள், you don't do it like the people of the world. நீங்கள் இதை உலகத்தாரை போல நீங்கள் செய்கிறதில்லை. You want to do it hidden manner. இதை நீங்கள் மறைவாய் செய்ய விரும்புகிறீர்கள். You want to do it cheerfully. அதை நீங்கள் உற்சாகத்தோடு செய்ய விரும்புகிறீர்கள். And always live in the Father's presence. எப்பொழுதும் பிதாவினுடைய பிரசன்னத்திலே வாழ விரும்புகிறீர்கள். You are taking part in that divine nature. அப்படி இருந்தால் நீங்கள் திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுகிறீர்கள். You are having an abundant life. நீங்கள் உங்களுக்கு ஒரு பரிபூரண ஜீவனை கொண்டிருக்கிறீர்கள். So this is our personal walk with the Lord. இதுதான் தேவனோடு நடக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நடக்கை. Being kept from the world. உலகத்திலிருந்து காக்கப்பட்டு, by the name of the Father, பிதாவினுடைய நாமத்தினாலே உலகத்திலிருந்து காக்கப்படுகிறது. Not become defiled at all. உலகத்தால் ஒருபோதும் கரைபடாமல் இருக்கிறது. So how can we become one, how can we have perfect unity with one another? எப்படி நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியத்திலே, ஒருமைப்பாட்டிலே தேர முடியும்? The Lord prayed that, you know, they should be perfected in unity. ஆண்டவர் ஜெபித்தார், இவர்கள் எல்லாரும் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று. How can we become, you know, perfected in unity? நாம் எப்படி ஒருமைப்பாட்டிலே தேற முடியும்? I want to read Philippians chapter 2 verse 1 and 2. பிலிப்பியர் 2 அதிகாரம் 1 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Therefore if there is any encouragement in Christ, if there is any consolation of love, if there is any fellowship of the Spirit, if any affection and compassion, make my joy complete by being of the same mind, maintaining the same love, united in spirit, intent on one purpose. பிலிப்பியர் 2:1-2. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். சோ பால் இஸ் டெல்லிங், யூ நோ, யூ வாண்ட் டு ஹேவ் an என்கரேஜ்மென்ட் இன் கிறிஸ்ட். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவிலே உங்களுக்கு ஆறுதல் வேண்டுமா? கான்சலேஷன் ஆஃப் லவ், ஒரு தேறுதல் அன்பு வேண்டுமா? ஃபெலோஷிப் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவியின் ஒரு ஐக்கியம் வேண்டுமா? Or, you know, you have affection and compassion. உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் வேண்டுமா? If you want all these things, then you have to, you know, make Paul's joy complete. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் பவுலினுடைய அந்த சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும். How? எப்படி? Being of the same mind. ஒரே ஏக சிந்தை உள்ளவர்களாய். Maintaining the same love. ஒரே அன்புள்ளவர்களாய். United in spirit. இசைந்த ஆத்துமாக்களாய். Intent on one purpose. ஒன்றையே சிந்தித்து. Don't you think Jesus Christ, when he prayed that they should be perfected in unity, you'd have had all these things in his mind? இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாம் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாக வேண்டும் என்று ஜெபித்த பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் தம்முடைய மனதிலே வைத்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? That is why, you know, the Holy Spirit has recorded this in the scriptures. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Do you think that it is possible to have this type of unity? இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொள்வது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? I want to read Psalm 133. சங்கீதம் 133 இலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். Psalm 133, it says, Behold how good and how pleasant it is for brothers to dwell together in unity. ஒன்றாவது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. You know, just look at that word, you know, when brothers are dwelling together in unity. இந்த வசனம் சகோதரர்கள் ஒன்றாய் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை குறித்து எழுதி இருக்கிறது. It, you know, it's good. இது நன்மை என்று சொல்கிறது. And how pleasant. அது இன்பமாய் இருக்கிறது. Just, you know, you all like to have so much of pleasure. உங்களுக்கு எல்லாருமே இன்பமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You eat chocolate ice cream, you get a pleasure. Chocolate ice cream போன்றவையெல்லாம் சாப்பிடும் பொழுது ஒரு இன்பம் நமக்கு உண்டாகிறது. When you are dwelling together in unity, do you find that it is good and it is, you know, something very pleasurable. நீங்கள் ஒருமித்து ஒன்றாய் வாசம் பண்ணும் பொழுது அது நன்மையும் இன்பமுமாயும் இருக்கிறது. Do you think it is possible that brothers and sisters, families can dwell together in unity like that? இப்படி சகோதரர்களும் சகோதரிகளும் குடும்பங்களும் இப்படி ஒன்றாய் கூடி வர முடியும் என்று நினைக்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஐக்கியம் சாத்தியம் நினைக்கிறீர்களா? I was thinking it was impossible. நான் இதெல்லாம் கூடாது என்று நான் நினைத்திருந்தேன். But you know, the Lord brought Brother Zach across my way. என்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே சகோதரர் சகரியா புன்னனை கடந்து செல்லும்படி ஆண்டவர் அனுமதித்தார். And the Lord has, you know, worked in our midst to raise many churches. நம்முடைய மத்தியிலே அநேக சபைகளை ஆண்டவர் எழுப்ப உதவி செய்தார். And the intention is that, you know, brothers who are coming together should be of that, you know, unity. தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் இப்படி கூடி வருகிற சகோதரர்கள் இப்படி ஒருமைப்பாட்டிலே இப்படி ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. Same mind, maintaining the same love, united in spirit, intent on one purpose. ஏக சிந்தையும் ஒரே அன்பும் ஒரே ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே நாடுகிற ஒரு ஐக்கியம். Yeah, that, you know, you see it happening now. இது அது நடைமுறையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Or you see how people are pressing on to, you know, come to that level. அல்லது ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒருமைப்பாட்டைக்கு நோக்கி முன்னேறி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். The Lord also does his work. ஆண்டவரும் தம்முடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Ephesians 4:11 to 16. எபிரேயர் 4:11-16 வரை. And he gave some as apostles and some prophets, some as evangelists and some as pastors and teachers, for the equipping of the saints, for the work of service, to the building up of the body of Christ, until we all attain to the unity of faith and of the knowledge of the Son of God, to a mature man, to the measure of the stature which belongs to the fullness of Christ. As a result, we are no longer to be children tossed here and there by waves and carried out by every wind of doctrine, by the trickery of men, by craftiness and deceitful scheming. But speaking the truth in love, we are to grow up in all aspects into Him who is the head, even Christ, from whom the whole body, being fitted and held together by what every joint supplies, according to the proper working of each individual part, causes the growth of the building for body for the building up of itself in love. எபேசியர் 4:11-16 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதம் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வல்லவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. See, in this passage, you know, it says we all have to attain to the unity of the faith. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், நாம் யாவரும் அந்த விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக வேண்டும். So, unity of the faith, unity of the knowledge of the Son of God. விசுவாசத்திலே ஒருமைப்படுதல், குமாரனை அறிகிற அறிவிலே ஒருமைப்படுதல். So just, I mean, think about these things, you know, that unity will not come just like that. இதை குறித்து யோசித்து பாருங்கள், ஒருமைப்பாடு என்பது அது போல தானாகவே வந்து விடாது. So we have to have the unity of the faith. நாம் விசுவாசத்திலே நமக்கு ஒருமைப்பாடு வேண்டும். We have to have the unity in the knowledge of the Son of God. தேவனுடைய குமாரனை அறிகிற அறிவிலே நமக்கு ஒருமைப்பாடு தேவை. And we all have to come up to this mature man. நாம் இப்படி பூரண புருஷராய் வளர வேண்டும். And measure of the stature which belongs to the fullness of Christ. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூரண புருஷராக வளர வேண்டும். We have to grow up like this. நாம் இப்படி வளர வேண்டும். So that is why he has given us apostles, prophets, evangelists, shepherds and teachers. இதற்காக தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். So that you know we'll have the right doctrine and we'll not get tossed here and there. சரியான உபதேசத்தை கொண்டு அங்கும் இங்கும் அலைசடிபடுகிறவர்களாய் இராதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்திருக்கிறார். So he puts us in this body. அதனாலே இந்த சரீரத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். So that we can everyone do our portion of part of the work. ஒவ்வொருவரும் இந்த கிரியையினுடைய நமக்குரிய பகுதியை செய்ய முடியாக அப்படி வைத்திருக்கிறார். And then the body is fitted together. அப்பொழுது அந்த சரீரம் ஒன்றாய் இசைவாய் கூட்டி கட்டப்படும். அன்பிலே அந்த சரீரம் வளர்கிறது. That is how the body will become one. அப்படித்தான் இந்த சரீரம் ஒன்றாய் மாறும். That is how we can have that unity like how the father and son are you know united. இப்படித்தான் பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதுபோல நாம் ஒருமைப்பாட்டிலே வளர முடியும். One more thing we have to do. இன்னொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். Ephesians chapter 2 verse 11. எபேசியர் 2 அதிகாரம் 11வது வசனம். This is also a fairly long passage but I will explain that. இதுவும் கொஞ்சம் நீளமான ஒரு பகுதியா இருக்குது. நான் அதை விளக்கி காண்பிக்கிறேன். So anyone who has any doubt on Ephesians 4:11 to 16 can meet me after the meeting also and I can explain that to you. யாருக்காவது நாம் இப்போது வாசித்த எபேசியர் 4:11 இருந்து 16 வரை உள்ள பகுதியிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால் கூட்டம் முடிந்த பிறகு என்னை நீங்கள் தனியாக வந்து பார்த்து கேட்டு விளக்கம் பெறலாம். Same thing with Ephesians 2:11 to 18. அதே போலத்தான் எபேசியர் 2:11-18 வரை உள்ள பகுதியும். Therefore remember that formerly you the Gentiles in the flesh who are called uncircumcision by the so called circumcision which is performed in the flesh and by human hands, remember that you were at that time separate from Christ, excluded from the commonwealth of Israel and strangers to the covenants of promise, having no hope and without God in the world. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். So here Paul is you know talking about two groups of people. இங்கே பவுல் இரண்டு குழுவினரான ஜனங்களை குறித்து பேசுகிறார். The Jews and the Gentiles. யூதர் புறஜாதிகள். You know the Jews were circumcised. இந்த யூதர்கள் விருத்த சேதனம் உடையவர்கள். They had the covenant and the promise. அவர்களுக்கு உடன்படிக்கையும் வாக்குத்தத்தங்களும் உண்டாயிருந்தன. But the Gentiles did not have it. ஆனால் புறஜாதிகளுக்கு அவைகள் எல்லாம் இல்லை. So the Jews and Gentiles you know they were two you know hostile groups. ஆகவே இந்த யூதர் புறஜாதியர் என்ற இரு குழுவினரும் மிகவும் பகை வெறுப்புணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள். In verse 13 it says but now in Christ Jesus you who formerly were afar off have been brought near by the blood of Christ. 13வது வசனத்திலே முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். So when your sins are forgiven, you're born again, you've been brought near. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீங்கள் கழுவப்பட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். But in verse 14 it says for he himself is our peace who had made both groups into one and broke down the barrier of the dividing wall. 14வது வசனம் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. So between the Jews and the Gentiles there was a dividing wall. யூதருக்கும் புறஜாதியாருக்கும் இடையிலே ஒரு பகையாகிய நடுச்சுவர் இருந்தது. The Lord made peace for us with God and with one another. தேவனுக்கும் நமக்கும் தேவனுக்கும் மற்றவர்களோடும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். He broke down that barrier of the dividing wall. அந்த பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார். So what is this dividing wall? இந்த நடுச்சுவர் என்ன? By abolishing in his flesh the enmity which is the law of commandments contained in ordinances so that in himself he might make the two into one new man thus establishing peace. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சோ There is you know enmity in our flesh. நம்முடைய மாம்சத்திலே ஒரு பகை இருக்கிறது. between me and my wife also there is enmity in my flesh yanakkum en manavikkum idaiyileye en maamsathile oru pagai irukkirathu between me and my brothers and sisters definitely there is this you know enmity in the flesh yanakkum en sahodara sahodarigalukkum idaiyileye nichayamaga enude maamsathile oru pagai irukkirathu you know why that enmity is there yen andha pagai irukkirathu theriyuma because there is a law of commandments you know or demands we place on the others ஒரு சட்டத்திட்டங்கள் போல நியாய பிரமாணங்களை நியாய சட்டத்திட்டங்களை போல நம் மற்றவர்கள் மீது ஒரு எதிர்பார்க்குதலை வைக்கிறதுனாலே because you have lot of you know you can list on what are all the things which you expect from your wife your husband your children you know the people in the church you have a long list நாம் என்னுடைய மனைவியோடு என்னுடைய சகோதர சகோதரிகளோடு பிள்ளைகளோடு என்னென்ன காரியங்களை நான் எதிர்பார்க்கிறேன் என்பதை ஒரு நீளமான ஒரு பட்டியலாக நான் பட்டியலிட்டு விடலாம் that's you know the in the flesh அது என்னுடைய மாம்சத்திலே இருக்கிறது enmity in the flesh மாம்சத்திலே உண்டாயிருக்கிற பகை it is the dividing wall அதுதான் பகையாகிய நடுச்சுவர் so what did the lord do ஆண்டவர் என்ன செய்தார் he broke down the barrier of the dividing wall அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார் he abolished all the enmity in the flesh மாம்சத்திலே இருக்கிறதான எல்லா பகையையும் ஒழித்தார் so that he might make into the two into one new man இருதிரத்தாரையும் ஒரே மனுஷனாக உண்டாக்கினார் ஒப்புரவாக்கினார் and might reconcile them both in one body to god through the cross by it having put to death the enmity அந்த பகையை சிலுவையினாலே கொன்று அதினால் இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் so if i have to become one with my wife or my brothers நான் என்னுடைய மனைவியோடு என்னுடைய மனைவியோடும் சகோதரர்களோடும் நான் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால் I have to put to death the enmity நான் அந்த பகையை கொல்ல வேண்டும் so that is what the lord did on the cross அதைத்தான் ஆண்டவர் சிலுவையிலே அதை செய்தார் he did that so that jews and gentiles can become one அது யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாக வேண்டும் என்று அதை அவர் சிலுவையிலே செய்தார் that is how you know that unity which was there with the father and the son could become real in the unity between the disciples அப்போதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை போல சீஷர்களுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க முடியும் in the at the first century there was so much of hatred between the jews and the gentiles முதலாம் நூற்றாண்டிலே யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் மிக மிகவும் ஒரு கடுமையான பகை இருந்தது the jews christians know they didn't even want to eat with the gentile christians யூத கிறிஸ்தவர்கள் புறஜாதி கிறிஸ்தவர்களோடு அவர்களோடு உட்கார்ந்து புசிக்க கூட விரும்பவில்லை we are circumcised they are not circumcised நாங்கள் எல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள் நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொன்னார்கள் if you get circumcised then you know i can have fellowship with நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டீர்கள் என்றால் அப்பொழுது நாங்கள் ஐக்கியப்பட முடியும் என்று சொன்னார்கள் so you know people like the apostle paul had to battle அப்போஸ்தலனாகிய பவுலை போன்றவர்கள் இதை எதிர்த்து போராட வேண்டியிருந்தது so you know apostle paul really showed it in his life அப்போஸ்தலனுடைய பவுல் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பித்தார் one of his closest co-workers was luke the physician he was a greek பவுலுடைய மிகவும் நெருங்கிய உடன் ஊழியக்காரனாக இருந்தவர் வைத்தியனாகிய லூக்கா and he was a greek அவர் ஒரு கிரேக்கனாக இருந்தார் and timothy was a half greek and a half jew தீமோத்தேயு ஒரு பாதி கிரேக்கனும் பாதி யூதருமாக இருந்தார் titus was a greek தீத்து அவர் கிரேக்கன் aquila and priscilla they were jews aquila priscilla அவர்கள் யூதர்கள் he could work with all these people paul இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஜனங்களோடும் சேர்ந்து ஊழியம் செய்ய முடிந்தது in fact you know when he worked with barnabas he was a jew and both barnabas and paul they fought I mean they literally went to peter and john and all that and they you know said that don't force people to get circumcised இன்னும் சொல்லப்போனால் பர்னபா யூதனாக இருந்தார் அவரோடு கூட ஊழியம் செய்யும் பொழுது அவரோடு மிகவும் ஒரு கருத்து வேறுபாடு அடைந்து பேதுரு யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் சென்று இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களை எல்லாம் புறஜாதி கிறிஸ்தவர்கள் மேலே திணிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் ஸோ ஈவன் டுடே அமங் ஆர் மிட்ஸ் இது நம்முடைய மத்தியிலும் கூட இன்றைக்கும் அப்படி காரியங்கள் இருக்கும் lot of dividing walls can be there நம் மத்தியிலே அநேக பிரிவினையாக நடுச்சுவர்கள் இருக்க முடியும் காஸ்ட் ஜாதி economic status பொருளாதார நிலை education கல்வி this should not you know be a dividing wall between us நம்மத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் பகையாக நடுச்சுவரா இருக்க கூடாது we have to know how spiritually the lord is building up the brothers சகோதரர்களை ஆவிக்குரியத்திலே ஆண்டவர் எப்படி கட்டி வருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் and we should also you know become one with them நாமும் அவரோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் so you know we should not build that wall again நாம் அப்படிப்பட்ட சுவர்களை திரும்பமாக நாம் கட்ட கூடாது galatians 2:18 galatians 2:18 Galatians 2:18 it says, "For if I rebuild what I once destroyed, I prove myself to be a transgressor." நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். So, you know, there are some people who got upset with the church. ஒரு சில ஜனங்கள் சபையை குறித்து அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். They got offended. அவர்கள் மனம் புண்பட்டிருக்கிறார்கள். They were disciplined and they didn't repent. அவர்கள் சீர்திருத்தத்திற்கு உட்பட்டு ஆனால் அது மனம் திரும்பாதிருக்கிறார்கள். They did not acknowledge their guilt. அவர்கள் தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதிருக்கிறார்கள். If I want to have fellowship with them, நான் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்பினால், then I am rebuilding the wall. நான் அப்பொழுது நான் திரும்ப அந்த சுவர்களை கட்டி எழுப்புகிறேன். Yeah, what the Lord doesn't want you to have, you are having. ஆண்டவர் இருக்க வேண்டாம் என்று நினைக்கிற காரியங்களை நீங்கள் விரும்புகிறீர்கள். So I want to have fellowship with only those whom the Lord, you know, is building into his body. தம்முடைய சரீரமாக கட்டி எழுப்புகிற சகோதரர்களோடு அப்படிப்பட்டவர்களோடு தான் நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன். In my heart there is no hatred towards those who have left the church. என்னுடைய இருதயத்திலே சபையை விட்டு சென்றவர்கள் மீது எந்த ஒரு பகையும் இல்லை. But we can't have fellowship with them. ஆனால் நாம் அவர்களோடு அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. They should not be able to tell that, you know, I am their person. அவர்கள் என்னை பார்த்து இவரும் என்னுடைய ஆள் தான் என்று சொல்லக்கூடாது. Yeah, so we have to be very careful about that. இதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். But you know, I want to show two more verses. Ephesians 4:2. இரண்டு வசனங்களை காண்பிக்க வருகிறேன். எபேசியர் 4:2. See, in Living Bible, this verse reads like this, Ephesians 4:2. Be humble and gentle, be patient with each other, making allowance for each other's faults because of your love. எபேசியர் 4:2 லிவிங் மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லியிருக்கிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக இருந்து அன்பினால் ஒருவரொரு தாங்கி என்று தமிழில் இருக்கிறது. லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே ஒருவருக்கு ஒருவர் இடம் கொடுங்கள் என்று இருக்கிறது. Yeah, so supposing someone makes a fault, does some fault, a mistake. ஏதோ ஒரு தவறு, யாரோ ஒரு நபர் ஏதோ தவறு செய்கிறார். You give allowance for that. நீங்கள் அவர்களுக்கு அதற்கு இடம் கொடுங்கள். So, and in verse, Colossians chapter 3 verse 13. கொலோசியர் 3:13. Make allowance for each other's faults and forgive anyone who offends you. Remember the Lord forgave you, so you also must forgive others. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். So here also, you know, make allowance for each other's faults. இங்கேயும் ஒருவருக்கு ஒருவர் செய்கிற குற்றங்களுக்கு தவறுகளுக்கு இடம் கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. When someone sins, we have to rebuke. யாராவது பாவம் செய்தால் நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். If he repents, we have fellowship. அவர் மனம் திரும்பினால் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். If he does not repent, we can't have fellowship. அவர் மனம் திரும்பவில்லை என்றால் அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. But if it's a fault, we just give, you know, room for that. அல்லது ஆனால் பாவம் இல்லாமல் அது ஒரு ஏதோ தவறாக இருக்கும் என்றால் அவைகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க வேண்டும். We should not compromise with the truth. நாம் சத்தியத்தை நாம் சமரசம் செய்யக்கூடாது. So that is how the Lord can make us into one, you know, have that kind of unity like what is there between the Father and the Son. இப்படி மாத்திரமே பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை போல நமக்கும் ஐக்கியத்தை தேவன் உண்டாக்க முடியும். So the Lord wants us to, you know, have that same love and same mind, same love, united in spirit, intent on one purpose. இப்படித்தான் ஆண்டவர் ஏக சிந்தையும் ஏக அன்பும் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். And the Lord wants us to be in the church and listen to the doctrines which are given by the apostles and prophets like that. ஆண்டவர் நம்மை சபையிலே வைத்து அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் மூலமாய் அவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். So that we are not tossed to and fro by every, you know, wind of doctrine. பலவிதமான காற்றை போல இருக்கிறதான அலைக்கடிக்கிற உபதேசங்களினாலே அலைபடாதபடிக்கு நாம் இருக்க அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். We should not get deceived by, you know, the trickery of men. மனுஷருடைய தந்திரங்கள், சூதான தந்திரங்களுக்கு அதுக்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது. We should, you know, do our portion in the body of Christ and be built up together. நாம் சரீரமாகிய சபையிலே நம்முடைய பங்கை செய்து அப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும். And we should break down every dividing wall. நாம் ஒவ்வொரு பகையாகிய பிரிமினையாகிய நடுச்சுவரை தகர்த்து எறிய வேண்டும். And then the prayer of Lord Jesus Christ will become fulfilled in our lives. அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். We'll become one with the Father and with the Son. நாம் பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாய் இருப்போம். One with one another. நாம் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாய் இருப்போம். Kept from the world. உலகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்போம். Undefiled. கறைபடாதவர்களாய் நாம் காக்கப்பட்டிருப்போம். Amen. Amen.